ஞானப்பிரகாசம் ஐயா மற்றும் குழு நண்பர்களுக்கு வணக்கம். பழனியிலிருந்து கனகராஜ். கத்திரி மாதிரி பண்ணை தொடர்பான இன்னும் முக்கியமான தகவல்கள் ஐயா கேட்டுக்கொண்டபடி நான் இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தொடர்ந்து கீழே நான் உங்களுக்கு பதிவும் தர்றேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது 60 சென்ட் நிலம். இது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக சும்மா போட்டு வச்சுருந்தேன், எதுவுமே பண்ணாமல். அதனால் இது வந்து இந்த தமிழர் வேளாண்மை புஞ்சை நில வடிவமைப்பு படி சுற்றியும் சுற்றுப்புற அகலி எடுத்தோங்க. அதாவது ஒரு பக்கெட், அதாவது ஒரு கிட்டத்தட்ட 2 அடி ஆழத்துக்கு 2 அடி அகலம், சுற்றியும் கேக் வெட்டுற மாதிரி வெட்டி இந்த மண்ணை பதப்படுத்துகிறோம். இந்த நீர் உள்வாங்கும் தன்மையை அதிகம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணோம். தை மாதமே பண்ணிட்டோம். அதை தொடர்ந்து மாசி கடைசியில் இது நட்டோங்க, கத்திரி செடி நட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆக போகுது. ஒரு 70 கிலோ வரைக்கும் அறுவடை எடுத்திருக்கோம். இது வரைக்கும் 30 ரூபா வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த வகையான மருந்தோ உரமோ அடிக்கலை. நடும்போது மட்டும் தொழு உரம் எங்கள் தோட்டத்திலேயே இருந்தது, அந்த தொழு உரத்தை கொஞ்சம் கலந்து போட்டு தான் அதை நட்டோம். 1 1 1.5 அடி ஆழம் ஐயா வந்து நட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செழிப்பாக வந்தது. இடையில கொஞ்சம் வெப்ப தாக்குதல் அதிகமாக இருந்தது. நாங்கள் ஒவ்வொரு செடியாக ஹோஸில் தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போது இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி சொட்டு நீர் அமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் செடி நல்லாவே வருது, பூ நிறைய எடுத்திருக்கு. ஆனால் காய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரணம் காற்று அதிகம்ங்க, எங்கள் பகுதி கொஞ்சம் காற்றுப்பகுதி. ஆடி மாதங்கிறதுனால அந்த பூ உதிர்ந்து போயிடுது, காய் அதிகமாக இல்லை. ஆனால் காய் நல்லா தரமாக ஒரு மினுமினுப்பு தன்மை அதிகமாக உள்ளதாகவும் சுவையாகவும் இருக்குது. நிறையா பேர்த்துக்கு நான் கொடுத்துருக்கேன், எல்லோரும் அதை விரும்பி சாப்பிட்றாங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் எதாவது இருந்தால் நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் தரேன். இது வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்காவது இது காய்க்கும்னு எதிர்பார்க்குறோம். சரி, நன்றி.